ராஜீவ் வணக்கம். ராஜதுரை பேசுகிறேன். நாற்றுக பயிர்களுக்கு எவ்வளோ வேணாலும் தண்ணி இருக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்துச்சுனா கூட நாற்றுக பயிர்லாம் வந்து அதுக்கு மேலே ஏறி வந்துடும். நீங்கள் வந்து நாற்றுக பயிரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மற்றபடி வந்து ஹைப்ரிட் ரகம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதில் வந்து ஒரு சின்ன நாற்றுல வந்து ஒரு சின்ன துளிராச்சும் வந்து மேலே வந்துருந்துச்சுன்னா ஹைப்ரிட் ரகம் வந்து தப்பிச்சிக்கும், பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து தண்ணியை வந்து லேசாக திறந்து விட்டுக்கலாம், ரொம்ப திறந்து விடக்கூடாது. மேல் ஓட்டத்தில் திறந்து விடணும், அது ஹைப்ரிட் பயிருக்கு மட்டும். மேல் ஓட்டத்தில் லேசாக தண்ணி வந்து அதாவது அந்த துளிர் மட்டும் லேசாக வெளியே தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து நீங்கள் திறந்து விட்டுருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். அதுவும் கீழ்ப்பக்கம், அதாவது அடியில் திறந்து விடாதீங்க. திறந்து விட்டுறது அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, அதாவது உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வரப்புக்கு மேலே கூடி வழிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி திறந்து விடுங்க. அடியில் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா பயிர் எல்லாமே வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் மட்டத்தில் திறந்து விட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.